வணக்கம் பிரசாத் மணி. பார்த்தேன் மணி, அருமையான பதிவு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் தண்ணிக்கு மேலே நாற்று இருக்குது. நீங்கள் கையால் பிடிச்சி காமிச்சிருக்கீங்க, தண்ணிக்கு மேலே நாற்று இருக்குது. இன்னும் மழை வந்து அதில் அதிகமாக தண்ணியே அதிகமாக நிற்கும் போல் இருந்ததுன்னா அந்த தண்ணியை வடிய வைக்கலாம். இல்லை, இந்த அளவு தண்ணி அப்படியே நாளுக்கு நாள் உஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை வடிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, ஒரு ரெண்டு மூணு நாளில் உறிஞ்சிரும், மழை பெய்யாது மேற்கொண்டு அப்படின்னா அந்த தண்ணியை வடிய வைக்க வேணாம். இல்லை, தண்ணி மேலும் மேலும் எழும்பி அந்த நாற்று முழுகிடும் அப்படின்னா தான் வடிய வைக்கணும். சரியா, ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கணும்னு சொன்னால் தண்ணியை வடிய வைக்க வேண்டாம், அந்த தண்ணி நிற்கிறது நல்லது தான். அந்த வண்டலில் இந்த செம்மண் கலந்து அந்த கலவையாக தண்ணி நிற்கிது பாருங்கள், அந்த தண்ணீரோட இயல்பான நிறம் மாறி இந்த குழகுழப்பாக இருக்குது பாருங்கள் அந்த வண்டல், அந்த வண்டல்லாம் பக்கத்து வயலுக்கு வடிஞ்சிரும். அதில் குடும்பம் வரைக்கும் மழை நீர் வந்து, தூய மழை நீர் வந்து வயலில் நிற்கிறது நல்லது தான். அது முழுகி போய் ரொம்ப தண்ணி நிற்கும் போல் இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கும் போல் இருந்தால் தான் வடிய வைக்கணும். சரியா, மற்றபடி நெல்லுக்கு நீரை கட்டு வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே போயிருங்க தான் நம்ம முன்னோர் சொல்லிக் கொடுத்த மொழி. அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் ரெண்டாவது தண்ணின்னா அப்படியே நிற்கும்னு நினைக்காதீங்க. நெல் பயிர் வேகமாக வளரக்கூடியது இல்லையா, அதனால் அது வேகமாக இன்னும் தண்ணிக்கு மேலே இன்னும் வேகமாக தண்ணி நிற்க நிற்க இன்னும் வேகமாக வளர தான் முயற்சி பண்ணும், நல்ல முறையில் வளரும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இது நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாகவும் நமக்கும் ஒரு படிப்பினையாகவும் இருக்கும். சரியா, நன்றி, வணக்கம்.